18வது நாளுக்கான தியானம். நல் வார்த்தைகள். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 12:25. ஒரு நண்பர் இன்னொரு நண்பரின் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சென்றவுடன் உணவு பரிமாறப்பட்டது. எல்லாமே மிகவும் பிரமாதமாக இருந்தது. ஆனால் கடைசியாக பரிமாறப்பட்ட பால் பாயாசம் மாத்திரம் நன்றாக இல்லை. அது அவருக்கு புரிந்தாலும் அதையும் அவர் பாராட்டினார். சில மாதங்கள் கழித்து மீண்டும் அதே நண்பர் விருந்துக்கு அழைத்தார். அதே போல உணவு சுவையாக இருந்தது. ஆனால் கடைசியாக கொடுத்த இனிப்பு மிகவும் சுவையாக இருந்தது. ஆனால் அதை சாப்பிட்டு அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அதை கண்ட அந்த நண்பரின் மனைவி, போன முறை நான் கொடுத்த பால் பாயாசம் நன்றாகவே இல்லை, ஆனால் நீங்கள் மிகவும் பாராட்டினீர்கள். இந்த முறை இந்த இனிப்பு மிகவும் நன்றாக வந்தது, ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே என்றார்கள். அதற்கு அவர் புன்னகைத்து, இன்றைய இனிப்பு மிகவும் அருமையாக ருசியாக இருந்தது. போன முறை நீங்கள் கொடுத்த பால் பாயாசத்தை விட மிகவும் ருசியாக இருந்தது. ஆகையால் பால் பாயாசம்தான் அதிக பாராட்டை பெற வேண்டும். ஏனென்றால் அதன் ருசியை பார்த்த பிறகுதான் இந்த இனிப்பின் ருசி அதிகமாக தெரிகிறது என்றார். நம்முடைய சக மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கும் உறவுகளும் இப்படித்தான் இருக்கிறது. சில மனிதர்களுக்கு நாம் அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கும். சில மனிதர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலேயே புரிந்து கொள்வார்கள். அவர்கள் வேலை சிறந்தது என்று ஒரு மனிதன் எத்தனை சரியாக வேலை செய்யாமல் இருந்தோம், மிகவும் மோசமாக அந்த வேலையை முடித்திருந்தாலும் நாம் எதையாவது நல்லதை கண்டுபிடித்து அதை பாராட்டும் போது அவருக்கு இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்று தோன்றும். அந்த பெண்மணியை போல நாம் எல்லாருமே நாம் செய்யும் வேலைகளுக்கு மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறோம். அப்படி பாராட்டாதபடியால் சோர்ந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என் வேலை இடத்திலும் நான் எத்தனை அருமையாக வேலை செய்தாலும் என்னை உற்சாகப்படுத்தவோ நல்ல வார்த்தை சொல்லவோ யாருமே இல்லை. நான் மிகவும் சோர்ந்து போனதுண்டு. அவர்கள் நினைப்பது அது என் கடமை, நான் அதை செய்யத்தான் வேண்டும் என்று. ஆனால் ஒரு நல்ல வார்த்தை என்னை இன்னும் அதிகமாய் ஊக்குவித்திருக்கும். அநேக வேலை இடங்களில் வீடுகளில் இந்த ரகசியம் தெரியாத மேல் அதிகாரிகளும் குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். நல் வார்த்தை எப்போதும் மனதை மகிழ்ச்சியாகும், இன்னும் செய்ய தூண்டும். நாம் வேலை செய்ய செல்லும் இடங்களிலும் குடும்பங்களிலும் மற்றவர்களை ஊக்குவித்து பாராட்ட முயற்சி செய்வோம். அவர்கள் மோசமாய் செய்தாலும் அதை நாம் பாராட்டும் போது இன்னும் நன்றாக செய்வார்கள். சிலருக்கு அதிகமாக ஊக்குவிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க பாராட்டுவோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், ஆனால் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. மனிதனை படைத்த கடவுள் அவனை மண்ணென்று சொன்னாரே, அவன் மண்ணென்று கண்டும் தேடியே வந்து ஜீவனை தந்தாரே. உறவும் அன்பும் உள்ளவன் மனிதன் என்பதை மறவாதே. அவன் பழக்கம் கண்டு இவன்தான் என்று முடிவு செய்யாதே, அவனை இழந்து விடாதே என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மனிதன் மற்றவர் தன்னை பாராட்ட வேண்டும், தன்னை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அப்படிப்பட்டவர்களை பாராட்டவும் ஊக்கம் தேவையா இருப்பவர்களுக்கு ஊக்கப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சந்தோஷமாக பார்த்து கொள்ள ஞானத்தை தாரும். நல் வார்த்தையினால் இந்த இருதயங்களை மகிழ்ச்சியாக்க கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.